ஜிம்யதீயபாதாப்ஜிமனுகட்சதி மேவனஹா ராஜகோபால வரியந்தம் வந்தே ஸ்மத்திகரங்குரும். ஸ்ரீமல்லக்ஷ்மணயோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ரகுலோத்பூதம் வரதார்யமஹம் பஜே ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. யோனித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. கமவ்யாத்யம் குரும் வந்தே கமலாகிருஹமேதினம் ப்ரவக்தாத் சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரஸ்ய யஸ்வயம். நமஸ்தபாயை தேசிகா டெய்லி, தினந்தோறும் தேசிகன் என்கிற இந்த குழுமத்தின் வாயிலாக சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்தை வளர்த்து வருகின்றார்கள். தேசிக சம்பிரதாயத்தில் சுவாமி தேசிகன் சாதித்த விஷயங்கள், சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தங்களில் குறித்துள்ள உபன்யாசங்கள், இவைகளையெல்லாம் பல வித்வான்கள் மூலமாக பரப்புகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தேசிகா டெய்லி, தினந்தோறும் தேசிகன் என்கிற இந்த குழுமத்தில் சுவாமி தேசிகனை குறித்து இதர வித்வான்கள், சுவாமி தேசிகருக்கு பிற்பட்டவர்கள் சாதித்த ஸ்தோத்திரங்களை குறித்துள்ள ஒரு உபன்யாசத் தொடர் திருவோண திருவிழவு என்கிற பெயரில் உத்தமமான இந்த திருவோண திருநாளிலிருந்து தொடங்குகிறது. சுவாமி தேசிகனுக்கு என்ன பெருமை அப்படின்னா, பெருமாளுக்கு சாதிக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார். அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீழ்புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கட நாதனென்னும் குருபாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே என்பதாக சுவாமி தேசிகனுடைய அவதார ரகசியத்தை கூறும் பாசுரம். அன்று இவ்வுலகினையாக்கி, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாத அன்று, பிரளய காலத்துல, பிரளய காலத்துல இந்த ஜீவராசிகள் எல்லாம் அசேதனங்களுக்கு துல்லியமாக இருக்கிற போது, அதனால பகவானுடைய கருணை பகவானை தூண்டிவிட்டு அதனால சிருஷ்டி நடக்கிறது. அசித் அபிசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசி விருஷசைலநாத கருணேத்வம் அப்படின்றதாக சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு. அசித்துக்கு துல்லியமா இந்த சேதனங்கள்லாம் இருக்கிறத பார்த்து இதெல்லாம் என்னைக்கு கடத்தேறி மோட்சத்துக்கு வரும் அப்படின்னு பகவானுடைய கிருபையினால சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. சிருஷ்டி ஆரம்பத்தில் பெருமாள் என்ன பண்ணான்னா, பிரம்மாவை சிருஷ்டிட்டு அவனுக்கு வேதங்களை எல்லாம் உபதேசித்து, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை என்பதாக அவனுக்கு வேதங்களை எல்லாம் உபதேசித்து அவன் மூலமாக பாக்கி சிருஷ்டிகளை நடத்தி வைத்தான். அதான் அரும்பொருள் நூல் விரித்து. அந்த பிரம்மாவும் சனக சனந்தராதி எல்லா ரிஷிகளையும் அவர் பிறப்பித்தார். அந்த ரிஷிகள்லாம் அபாவா தங்களுக்கு மோட்ச மார்க்கத்தை குறித்து போகும்போது மறுபடியும் மண்வாதிகளை சிருஷ்டித்து அவர் மூலமாக ஜீவராசிகளை எல்லாம் சிருஷ்டித்தான் சதுர்முக பிரம்மா. இந்த சிருஷ்டித்து ஜீவராசிகள் எல்லாம் மோட்சத்துக்கு வேண்டிய வழியை பார்க்காம, அதாவது உதர நிமித்தம் பகுகிருத வேஷா என்பதாக என்பது போல வயிற்றுக்கு வயிற்றின் பொருட்டு ஆகாரத்தின் பொருட்டு அறிவதாகவும் பலவிதமான ஜென்மங்களை எடுத்துக்கொண்டும் இருந்தன. அதனால அந்த பெருமாளே என்ன பண்ணான்னா, தானே ஒரு அவதாரமாக வரணும்னு விசாரித்தான். அவன் க்ஷீராப்திக்கு வந்தான், பரமபதத்தை விட்டு க்ஷீராப்திக்கு வந்தான். க்ஷீராப்தியில் இருக்கிறச்ச இதர தேவதைகள்லாம் வந்து பெருமாளை சேவிச்சு அவளுடைய கஷ்டத்தை முறையிடுறாளே தவிர ஜீவராசிகளுக்கு பிரயோஜனமா இல்ல. அதனால அவனே ஒரு தசாவதாரம் பண்ணி அருளினான். மீனோடாமை கேடல் கோடடியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னும் இராமர் இருவராய் பாரில் துண்ணிய பரந்தீர் துவரை மன்னனுமாய் என்பதாக ஒன்பது அவதாரங்கள். இனி வரப்போவது கலிக்கல்கி அவதாரம். இப்படி அந்த பன்ன அவதாரங்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் கூட இருந்தவர்களுக்கு உபயோகமாயிருந்தது, அவர்களுக்கு உத்தாரகமாயிருந்தது. அதனால அந்த அவதாரங்கள் போரா என்பதாக பெருமாளே வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் என்று சொல்வதாக திருவேங்கட மலையில் அவதாரம் பண்ணான். நின்று தன் நீள் புகழ் வேங்கட மாமலை மேவின். திருவேங்கடத்தில் மாத்திரமில்ல, அதுபோல அங்கங்க அச்சாவதார மூர்த்தியா பெருமாள் எடுத்துட்டான். அங்கையாவது வந்து பெருமாள் ஜனங்கள்லாம் வந்து அவனை சேவித்து அவனிடத்தில் மோட்சத்தை பிரார்த்திப்பார்கள்னு பார்த்தா, அங்கேயும் ஜனங்கள் வந்து ஐகிக்கமான பலன்களை தான் ரொம்ப பேர் வேண்டுகிறார்கள். அதனால பெருமாள் இதுவும் போராதுன்னு நினைத்து ஒரு அபினவ தசாவதாரமாக ஆழ்வார்களை அவதரிப்பித்தார். இந்த ஆழ்வார்கள் அவதரித்து அவர்கள் எல்லாரும் பக்தியில் ஈடுபட்டு ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளையும் சேவித்து அவர்களுடைய பக்தி பரிவாகத்தினால பக்தி பெருக்கினால அவர்கள் பாக்களாக திவ்ய பிரபந்தங்கள் அவர் திருவாயிலிருந்து வந்தன. அதன் பிறகு கலியுகத்தில் சுவாமி தேசிகன் சுவாமி பாஷ்யக்காரராக அவதரிப்பித்தான். இதை திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணவில்லார். மண்மிசை இந்த லோகத்துல ஒவ்வொரு யோனியிலும் பிறந்தானாம் பெருமான். மீனாய் பிறந்தா, ஆமையாய் பிறந்தா, வராகமாயிருந்தான், அப்படி அவனே மனுஷனாகவும் வந்தான். நரங்கலந்த சிங்கமாய் பின்ன மனுஷனாய் ராமணனாய் பின்ன ராமனாய் ராமனாய் ராமனாய் மூணு ராமன், பரசுராமன் பலராமன் ஸ்ரீராமன் பலராமன். அப்புறம் கிருஷ்ணாவும் வந்தான். இந்த கிருஷ்ணா வந்து இருக்கிற நாம் பரம்பொருள்னு அவனே பல இடத்துல விஸ்வரூபம் எடுத்தும் காண்பிச்சான். அப்படியெல்லாம் சொன்ன போது கூட ஜனங்கள்லாம் அவனை ஆசிரியக்கல. ஆனா எப்ப ஆசிரியிச்சான்னா, உலகோர்கள் எல்லாம் அன்னதி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. இப்ப ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுது அவர்களுக்கு நல்ல ஞானம் கிடைத்து ராமானுசனுடைய உபதேசங்கள்னால சுவாமி பாஷ்யகாரருடைய உபதேசத்தினால நல்ல ஞானம் வந்து எல்லாரும் பிரபத்திக்கு போறதுக்கு ஆரம்பிச்சா, பிரபத்தி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி எல்லாரும் பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி பெருமாள் இடத்துல போறதுக்கு ஆரம்பிச்சான். ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்க. ஆனா சுவாமி பாஷ்யகாரர் காலத்துக்கு அப்புறமும் பலவிதமான கலக்கங்கள் மதத்துல வந்தது. சுவாமி தேசிகன் அவதாரத்துக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா, வேதம் ரொம்ப கஷ்டப்பட்டதா? வேதே சஞ்சாத கேதே முனிஜன வசனே பிராப்த நித்யா அவமானே. முனிஜனங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவளோட வசனங்கள்லாம் எப்படி ஆச்சுன்னா அவமானப்படுத்தப்பட்டது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இப்படி வைதிக மார்க்கம் குறையும் போது என்ன ஆறுதுன்னா சங்கீர்ணே சர்வவர்ணே, வர்ணங்கள் தம்மி கலப்பெல்லாம் உண்டாயிரு, வர்ணங்கள் தம பரஸ்பரம் கலப்பதான் உண்டாரு. அப்படி வரச்ச பிரமாணம் நிஷ்பிரமானே புராணே, வேதம் பிரமாணம் இல்லைன்னு ஆயிப்போச்சுன்னா வேதத்துக்கு அனுசரிச்சு வந்த புராணங்கள் தர்மசாஸ்திரங்கள் இதெல்லாம் பிரமாணம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கச்ச என்ன ஆடுதுன்னா மாயாவாதே சமோதே, மாயாவாதம் தலைகிடிச்சு ஆடுறது சந்தோஷமா இருக்கு. எல்லாம் மாய, இந்த லோகத்துல ஒன்னும் உண்மை இல்லை, காண்பது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சொல்ற மதம் ரொம்ப தலைகிடிச்சு நிக்கிறது. கலி கலுஷவசாத், இது ஏன் அப்படி இருக்குன்னா கலி கலுஷவசாத், கலியுகத்துடைய பாபத்தினால கலியுகத்துல அப்படிதான் இருக்கு. சூன்யவாதே விவாதே, சூன்யவாதம் பௌத்தம் அதெல்லாம் விவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, சூன்யவாதம் சரியா மாயாவாதம் சரியான்னு பேர் அதுலதான் ஜனங்கள் எழுதிட்டு இருக்கா. அந்த மாதிரி காலகட்டத்துலதான் தர்மத்ராணாயோ பூத், அந்த மாதிரி காலகட்டத்தில் தர்மத்தை ரட்சிப்பதற்காக இந்த சுவாமி தேசிகனுடைய அவதாரம் நடந்தது. சதயது பகவான் விஷ்ணு கண்டா அவதாரா, விஷ்ணு கண்டா அவதாரா, பெருமாளுடைய திருவேங்கடமுடையானுடைய கண்டை மணி, அந்த மணியின் அவதாரமாக சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ண. இதுதான் பிள்ளையந்தாதியில பின்னும் வென்றி புகழ் திருவேங்கட நாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து. அந்த திருவேங்கட முடையானே அவதாரம் பண்ணான்னு கூட சொல்லுவான். திருவேங்கட முடையானே சாட்சாத் பெருமாள் தேசிகனாக அவதாரம் பண்ணார். சர்வதந்திர சுதந்திர சாஸ்திர தீப பிரதானத ஸ்ரீ வெங்கடாத்ரி நாதோசௌ சாட்சாத் வேதாந்த தேசிகா. சர்வதந்திர சுதந்திர பெருமாளுக்கு தான் அது சர்வதந்திர சுதந்திரம்னு, எந்த விஷயத்தையும் சுதந்திரமா எல்லாத்தையும் நன்னா தெரிஞ்சுக்கணும் நல்ல வழியில் சொல்லக்கூடியவர் அது சுவாமி தேசிகனுக்கு. சுவாமி பெருமாள் ரங்கநாதன் கொடுத்த டைட்டில் அது சர்வதந்திர சுதந்திரம். சாஸ்திர தீப பிரதானத்தாக, சாஸ்திரம் என்கிற விளக்கை காண்பித்தவன் பெருமாள் தான். எப்படி காண்பித்தார்? பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து அப்படிங்கிற ஆழ்வார். பிரபூத விபுத த்விஷத் பரணகின்ன விஸ்வம்பரா பராப, பிரபூத விபுத த்விஷத் பரணகின்ன விஸ்வம்பரா பராப நயனச்சலா தமவதாரிய லக்ஷ்மீதரன் நிராகிருதவதீதையே நிகமசௌத தீபஸ்ரியா விபச்சித் அபிகீதையா ஜகதி கீதையா அந்தந்தமஹா அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை குறித்து தயாசதகத்தில் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரம். கீதை என்கிற ஒரு விளக்க ஏற்றி வைத்து இந்த லோகத்தை இருட்டை போக்கினவன் பகவான். அதனால சாஸ்திர தீப பிரதானம் பகவானும் பண்றான், அந்த சாஸ்திர தீப பிரதானத்தை சுவாமி தேசிகனும் பண்றான். அதனால சாஸ்திர தீப பிரதானத்தா ஸ்ரீ வெங்கடாத்ரிநாதோசோ சாட்சாத் வேதாந்த தேசிகா. அந்த வெங்கடாத்ரிநாதன் வேங்கடமடையில் இருக்கான ஸ்ரீனிவாசன், அவன் சாட்சாத் வேதாந்த தேசிகன் தான். அவனே வேதாந்த தேசிகன் அவதாரம் பண்ணான்னு. சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, என் ஜயம் ஹி கவிதா ரச்சிக சிம்ஹோ நாபவஷ்யதிக புவ்யவதீர்ணா. இந்த கவிதா இந்த சுவாமி தேசிகன் இந்த பூமியை அவதாரம் பண்ணவில்லை என்றால் தரிஹி பாஷ்ய குதிரகுத்து தபக்ஷை மேதினி பரிமிதாஷ்ய பவிஷ்யதே. பாஷ்ய குதிரு உத்தபக்ஷை வேத பாஷ்யமாய மதங்கள், வேதத்திலேயே தப்பான வழிகள் பார்க்கிற மதங்கள், அவைகளினால் இந்த லோகம் முழுவதும் அப்படியே பரவினதாக இருக்கும். இந்த லோகத்துல அதுதான் பரவி இருந்திருக்கும், சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சாய்க்கிற விஷயம் சப்ததி ரத்ன மாளிகையில. அதனால இந்த சுவாமி தேசிகனுடைய அவதாரம் வந்தது. சுவாமி தேசிகனுடைய அவதாரம் எதுக்குன்னா, மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே, இந்த நோய்கள் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா விதமான நோய்களும் வியாதிகளும் போச்சு. எந்த வியாதி லோகத்துல முக்கியமான வியாதினா ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், ஆத்யாத்மிகம். இந்த லோகத்துல முக்கியமான வியாதி என்னன்னா, மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறதே வியாதி தான், அதுதான் துக்கங்கிறான். புனரப்பி மரணம், புனரப்பி புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி ஜடரேஷயம் இக சம்சாரே அதிதுசாரே கிருபையா பாலய பாஹி முராரே. இந்த சம்சாரத்திலே என்னை காப்பாற்றணும், மறுபடியும் மறுபடியும் பிறக்கலாம், ஜனிக்கிறான் மறக்கிறான் மறிக்கிறான் ஜனிக்கிறான்னு மாறி மாறி இருந்தா இதுல இருந்து விடுபடணும். இதுல இருந்து விடுபடுறது எப்படின்னா, அதுக்கு பெருமாளா ஆசிரியக்கணும். 80 லட்சத்துல கூடுதல் ஜீவராசிகள் லோகத்துல இருக்கு. அந்த 80 லட்சத்துல உள்ள ஜீவராசிகள் அதை எல்லாத்துக்கும் உத்தமமான ஒரு பிறப்பு மனித பிறப்பு. மனிதனா ஒருத்தன் பிறந்த பிறகு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்போம், என்னவா இருந்தோம் போன ஜென்மத்துல, கைஞ்ச போன ஜென்மங்கள்ல நம்ம என்னவா இருந்தோம் நமக்கு தெரியாது. தெரியாத வரைக்கும் நல்லதுதான், அது தெரிஞ்சா மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பலவிதமான கிருமி கீட்டாதி பட்சி மிருகாதிகள் எல்லாம் பிறந்து பிறந்து பிறந்து அதுல ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு நன்மை, ஏதோ ஒரு சின்ன நல்ல காரியம் ஏதோ பண்றோம். எங்கேயாவது ஒரு பாகவதன் விஷ்ணு பக்தன் கால அலம்பின ஜனத்தை நாயா இருந்து நக்கியிருப்போம், அதுக்கு பலனா கூட இருக்கலாம் இந்த மனுஷ ஜென்மம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷ ஜென்மத்துல பிறந்த பிறகு மனுஷன் என்ன சிந்திக்கணும்னா, மோட்சத்தை சிந்திக்கணும். இதுக்கு மேல இந்த ஜென்மத்தை விட்டுட்டு போறதுக்கு வழி என்னன்னு யோசிக்கணும். அதுக்கு வழி என்னன்றதுதான் பகவான் இடத்துல வசீகரணம் பண்ணும், பகவான் இடத்துல போய் ஆசிரியக்கணும், பகவான் நம்மளை சுவீகரிக்கணும். பகவான் நம்மளை ஏத்துக்கணும்னா அவனை வசீகரணம் பண்ணணும். ஒருத்தர் நம்மளை ஏத்துக்கணும் அப்படின்னா அவளை விஷயத்தை நாம அவளை வசீகரணம் பண்றதுக்கு அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுவோமோ இல்லையோ. ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்கணும்னா அவளை வசீகரிக்கணும்னா அவளுக்கு சின்ன பசங்கள்லாம் நிறையா தெரியும், அவளுக்குலாம் நல்லாவே தெரியும் வசீகரணங்கள்லாம். அந்த மாதிரி பகவான வசீகரணம் பண்றதுக்கு என்னடா வழின்னா, தஸ்ய வசீகரணம் தரணாகதிரேவ. அவனை வசீகரிக்கிறது என்னன்னா ஒரே வழிதான், அவனை சரணாகதி பண்ணணும், வேற ஒன்னும் வழி கிடையாது. அந்த சரணாகதிக்கு என்ன வேணும்னா, சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள் தான். தேசியனுடைய சீசூக்திகளை ஏதாவது ஒண்ணும், நூற்றுக்கணக்கான சீசூக்திகள். அந்த சீசூக்திகள் எப்படிப்பட்ட சீசூக்திகள்னா, தேசிகன் தன்னிச்சையா சொன்னது ஒண்ணும் இல்ல. வாணீயஸ்ய திராமிடி சம்ஸ்கிருதி ச பிராய பிராச்சாம் ஆசையான் அன்பபாதீத். எவருடைய சம்ஸ்கிருதம் தமிழ் இதில் உள்ள சீசூக்திகள் எல்லாமே முன்னோர்களுடைய பூர்வாச்சாரியர்களுடைய வாக்குகளை அனுசரித்தே வந்ததோ அப்படிப்பட்ட வாக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாமே ஏதாவது ஒண்ணு, நூற்றில் பரம் சுவாமி தேசிகனுடைய கிருதிகள், அதுல ஒண்ணு போரும். சீரொன்று தொகுப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ, தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வு என்பதாக சுவாமி தேசிகனுடைய சமகாலத்தவராயிருந்த சுவாமி தேசிகனை காட்டிலும் திருநக்ஷத்திரத்தில் பெரியவராயிருந்த புள்ளியரோகாச்சார் அவருடைய வாக்கு. இந்த தனியன் சீருன்று தூப்பு திருவேங்கடமுடையார். சீர்னா குணங்கள், இந்த குணங்களோடு சேர்ந்திருக்கிற திருவேங்கடமுடையான், அதான் தூப்புள் திருவேங்கடமுடையான்னா சுவாமி தேசிகன். அவர் பாரம்னு சொன்ன, இந்த லோகத்திலெல்லாம் வாழ்வதற்காக சொன்ன இந்த பழமொழிகள் இருக்க, எதுவும் இவருடைய புதுமொழி இல்ல, பெரியவா சொன்ன மொழி. பழமொழியுள் தான் சப்பிரமாணமான வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுதானே அமையாதோ, ஏதாவது ஒண்ணு போறாதா, ஏதாவது ஒரு கிரந்தம், அந்த ஒரு கிரந்தத்தை ஒழுங்கா தெரிஞ்சுட்டா, அந்த ஒரு கிரந்தத்துல பெருமாளை பத்தி சொல்றார், பெருமாள் சரணாகதி பத்தி சொல்றார். என்ன பெருமாள்னா யாருன்னு தெரிஞ்சுக்க போச்சுன்னா அப்ப சரணாகதி தானேவே வந்துடும். இல்ல சரணாகதி பண்ணணும்னு சொல்றாருன்னா, சரணாகதினா யார்கிட்ட பண்ணணும் எங்க பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போச்சுன்னா சாட்சாத்தான் அது மோட்சத்தையே கொண்டு விட்டு. அதனால சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள்ல ஏதாவது ஒரு சீசூக்தியை படிச்சா கூட போறோம், அதுவே மோட்சம் வரைக்கும் நம்மள கொண்டு சேர்த்துரும் அப்படின்னு இந்த இதுக்கு அர்த்தம். சிறுநதோ திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழிகள் ஒரன்றுதானே அமையாதோ, தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போங்கலமும் வாழ்வு. நான் இந்த சீர் தேசிகனுடைய சீசுக்திகளை அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் தேசிகன் சொன்ன சீசுக்திகள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தேசிகன், அந்த தேசிகனை பற்றிய சீசுக்திகள் தான் இங்கு சொல்ல போறோம். தேசிக விஷயகமான சீசுக்திகள், தேசிகனை குறித்து பிற்பட்டவர் அருளிய சீசுக்திகள் ஸ்தோத்திரங்கள். அதுல தேசிகனுடைய குமாரர் குமார வரதாச்சாரின் திருநாமம், அவருடைய சீசுக்திகள் தேசிக விஷயகமான சீசுக்திகள் என்னன்னா, வேதாந்த தேசிக மண்டலம், சுவாமி தேசிகன் விஷயமான மங்களம். அந்த தேசிக விஷயமான மங்களத்தை சொன்னமானா தேசிகன் விஷயமான வேதாந்த தேசிக பிரார்த்தனாஷ்டகம், தேசிகனை குறித்து உள்ள ஒரு பிரார்த்தனை அப்படி எட்டு ஸ்லோகம் பிரார்த்தனாஷ்டகம். ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பிரபத்தி, இதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். இப்போ தேசிகனை சரணமடைவதாக சொன்ன ஸ்தோத்திரம் ஸ்ரீமத் வேதாந்த தேசிக தினச்சரியா, சுவாமி தேசிகனுடைய தினச்சரியா. சுவாமி தேசிகன் அவருடைய கார்த்தால எழுந்து சாயங்காலம் ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் அவர் டெய்லி நித்தியபடியில என்னென்ன பண்ணுவார், சுவாமி தேசிகனுடைய அனுஷ்டானம் எப்படி இருந்தது, இதை பற்றி சொல்லுவது வேதாந்த தேசிக தினச்சரியா. சுவாமி ஸ்ரீமத் வேதாந்த தேசிக விக்கிரக தியானம், சுவாமி வேதாந்த தேசிகனுடைய விக்கிரகத்தை, சுவாமி தேசிகனுடைய விக்கிரகத்தை தியானம் பண்றது. சுவாமி தேசிகனுடைய விக்கிரகம் திருவுருவம், அது தியானம் பண்றது. பிள்ளையண்டாதி, பிள்ளையண்டாதி என்றது தமிழில் உள்ள பிரபந்தம், இதுவரை சொன்னதெல்லாம் சம்ஸ்கிருத பிரபந்தங்கள். இதெல்லாம் குமார வரதாச்சாரியார் அனுகிரகிச்சது. இதோடு கூட சப்ததி ரத்னமாலிகா என்பதாக ஒரு ஸ்தோத்திரம், சுவாமி தேசிகனுடைய குமாரரான குமார வரதாச்சாரியருடைய சிஷ்யர் பிரதிவாதி பயங்கர மன்னன் அவர் அருளின இந்த ஸ்தோத்திரம் சப்ததி ரத்னமாலிகா. இது இல்லாம எத்தனையோ கிரந்தங்கள் சுவாமி தேசிகனுடைய விஷயமாக, தேசிகன் நூற்றந்தாதியும் இருக்கு, சுவாமி தேசிகர் அந்தாதியும் தனியான ஒரு புஸ்தகம் இருக்கு. இந்த மாதிரி தேசிகன் விஷயமா நிறைய தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல நாம நம்முடைய இந்த தொடர்ல குமார வரதாச்சார அருளின கிரந்தங்களை பார்க்கணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு திருவோணத்திலும் இது இந்த உபன்யாசம் நடக்கும். ஒவ்வொரு அதனாலதான் திருவோண திருவிழவு அதுக்கு திருநாமம் விட்டுருக்கா. இதுல வேதாந்த தேசிக பிரபத்தியை பத்தி சொல்லணும்னு எனக்கு பாகவதாலே உத்தரவு. இப்ப பிரபத்தி பண்ணணும், வேதாந்த தேசிக பிரபத்தி, பிரபத்தி அவசியம் அனுஷ்டிக்கணும். ஏன்னா மறுபடியும் பிறக்காம இருக்கணும். மறுபடியும் பிறந்தா என்ன ஆகும்னா, மறுபடியும் மனுஷியாலாகவே பிறப்போம்னு என்ன நிச்சயம்? இப்ப உத்தமமான பிறப்பு வந்திருக்கு. ஒரு ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தர் சின்ன போஸ்ட்ல ஜாயின் பண்ணி, ஒரு கிளர்க்கா ஜாயின் பண்ணி, மேல மேல மேல பரீட்சை எழுதி ப்ரமோஷன் வந்து ஆபீஸ்ல மேல் போஸ்டுக்கு வந்தாச்சு. மேனேஜிங் டைரக்டரா, அந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரா வந்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடம் பிடிக்கல, நான் மறுபடியும் கீழேயே வேலைக்கு போறேன், நான் மறுபடியும் கிளர்க்கா போறேன், அர்ஜுனா போறேன், யாராவது போவாளோ. அந்த மாதிரி எத்தனையோ கீழ்த்தரமான ஜென்மங்கள் எல்லாம் பிறந்து பிறந்து அதுலேருந்து மீண்டும் இப்ப நான் மனுஷனா வந்திருக்கிறச்ச. அப்ப மனுஷியா இருக்கிறவா மேல இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு மேல பிறவாமைக்கு வழி என்ன? ஏன்னா பிறக்கிறதே துக்கம்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறந்திருக்கோம்னு தெரியாது. நாம பண்ணி வச்சிருக்கிற பாபங்களுக்கு இனி எத்தனை பின்னாடி பிறக்க போறோம்னு தெரியாது. எப்படிலாம் பிறக்க போறோம்னு தெரியாது. மறுபடியும் பிறவாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதத்தான் நம்முடைய சம்பிரதாயம் எல்லா தரிசனங்களும் சொல்றது. பாரதிய தரிசனங்கள் சொல்றது எல்லாமே மோட்சத்துக்கு தான். அதுல நம்ம சம்பிரதாயத்துல மோட்சத்துக்கு போறதுக்கு வழி என்னன்னு சொல்றது. என்ன பண்ணணும்னா, பகவானதான் பிரபத்தி பண்ணணும். சாட்சாத் பகவான் இடத்துல அவனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து, அப்பா எனக்கு இந்த ஜென்மம் போரும், இந்த ஜென்மத்தினுடைய கடைசியில என்ன ஒரு திருவடியில சேர்த்துக்கணும். பகவானுடைய திருவடியில சேர்த்துக்கிறதுனா, பகவான் திருவடியில சேர்த்துக்கணும், நமக்கு மோட்சத்துக்கு போகிறோம். மோட்சத்தை என்ன, இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பிறப்பு கூடாது. ஏதன் தேகாவசானேமாம் தொத் பாதம் பிராபய ஸ்வயம். இந்த தேகாவசானத்துல என்னோட இந்த பிறப்பினுடைய இந்த சரீரம் விடும்போது இதுக்கு மேல இன்னொரு பிறப்பு இல்லாம உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் சரணாகதி. இந்த சரணாகதி யாருக்கிட்ட பண்ணணும்னா, பெருமாள் கிட்டதான் பண்ணணும். அந்த பெருமாள் தவனார் என்ன, பெருமாள்னா யாருன்னா, அந்த தெய்வம் நமக்கு யாருன்னா, தம்பதி தெய்வதம் நகா அப்படின்னு சுவாமி தேசிகனே காட்சி கொடுத்துருக்க. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்க இவரைமார்பா அப்படின்னு ஆழ்வார் பெருமாள். கொஞ்சம் கூட பெரிய மாட்டேன், ஒரு க்ஷணம் கூட பெரிய மாட்டேன்னு அவனுடைய திருமார்பிலேயே எழுந்திருக்கிறார். அலர்மேல் மங்க இவரைமார்பா அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாபடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. எனக்கு வேற வழி இல்ல, புகழொன்றில்லா, வேற எனக்கு வழி இல்ல, எனக்கு இந்த ஜென்மத்திலேருந்து விட்டுபடணும், இன்னொரு ஜென்மம் கூடாது, இன்னொரு பிறப்பு கூடாது, வேற வழி இல்லை எனக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா, உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அதனால ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம். நமக்கு பெருமாள் மாத்திரம் இல்ல, ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ விசிஷ்டனா நாராயணன், அந்த நாராயணன் சரணாகதி பண்ணணும். அப்படிதானே? ஆனா இங்க சொல்லப்போற விஷயம் என்னன்னா, ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பிரபத்தி, தேசிய நிலத்துல சரணாகதி பண்ணணும்னு சொல்றது. எப்படி பெருமாள் நிலத்துல சரணாகதி பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் தேசிய நிலத்துல சரணாகதி பண்ற இது சரியா அப்படின்னா, பெருமாள் இடத்துக்கு நமக்கு தெரியாது பெருமாள் யாருன்னு, நமக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். ஒரு குரு மூலமாகத்தான் அந்த பெருமாள் இடத்துல நாம சரணாகதி பண்ண முடியும். நாமளா போய் நம்மளை ஏத்துக்கோன்னா பெருமாளை ஏத்துக்கிற பார்த்தான். ஏன் ஏத்துக்க மாட்டான்னா, அதுக்குள்ள வழியெல்லாம் இருக்கு. ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவாள பாக்குறதுக்குன்னா, அவளுக்கு யாரு வேண்டியவாளோ அவ மூலமா தானே நாம போற வழக்கம். லோகத்துல இருக்கிறது தான் சரணாகதின்றது, வேறமும் இல்ல. ஒரு சிபாரசு முடிச்சுட்டு தான் போறோம். அவளுக்கு மூலமா வேண்டியவா முதல்ல போய், நமக்கு முன்ன பின்ன தெரியாதவளை போய் பாக்கணும்னா, ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவளை அவளுக்கு வேண்டியவா யாருன்னு போய் கேட்டுட்டு அவ மூலமா இந்த மாதிரி ஒரு பையன் வரா, அவனுக்கு ஏதோ கேட்கறான், அவனுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கோ, முடியுமானா அவங்களால பண்ணி கொடுக்கோ அப்படின்னு ஒரு சிவாசு கேட்டிருந்தான போறோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு வேண்டியவர்கள் பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா நம்ம ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் மூலமா நம்ம பெருமாள் அடையணும். அதனால நமக்கு பெருமாள் யாருன்னு கூட தெரிய வேண்டாம், ஆச்சாரியர்களை தெரிஞ்சா போறோம். அதனாலதான் சாய்க்கிறார், எப்படி ஒரு குருடன், குருடன் அல்லாத ஒருத்தனோட, குருடன் இல்லாத ஒருத்தனுடைய சகாயத்தினால ஒரு குருடன் போவான் இல்லையா, அந்த மாதிரி நாமெல்லாம் குருடா இருக்கும். அஞ்ஞானம், நமக்கெல்லாம் ஞானம் இல்ல, அஞ்ஞானம், அதனால நம்மளா குருடா இருக்கும். ஞானம் உள்ள ஆச்சாரியாருடைய சகாயத்தினால நாம போய் சேரணும். அதுபோல ஒரு முடவன், கால் இல்லாத அவனுக்கு இந்த ஒரு நதியை கடந்து அப்புறம் போனோம் அப்படின்னா ஒரு படகோட்டி அவனுக்கு உபகாரம் பண்றான். இந்த குருடன் அந்த முடவனை தூக்கி வச்சு படகுல உட்காந்து வச்சு அவன் கொண்டு கேட்கிறான் அக்கறைக்கு. அந்த மாதிரி இந்த சம்சாரம் என்ற சாகரத்தை நம்மளை கடத்தி வைக்கிறது யாருன்னா நம்மள அந்த நம்மள மறுகரைக்கு கொண்டு சேர்க்கிறது அவாதான் ஆச்சாரியர்கள். அந்தோ அனந்த கிரகண வசகா யாதி ரங்கேச என்பது அனந்த, அந்தன் எப்படி அனந்த வசனம், குருடன் இல்லாத குருடன் குருடு இல்லாதவனுடைய வசத்திலே ஈடுபட்டு அவனோட இவன் போய் சேருவானோ, அந்த மாதிரி எப்படி ஒரு பங்கு, பங்குர் நவுகா சுகர் நிகிதோ நீயதே நாவிகேன, ஒரு முடவன் ஒரு படகோட்டியினால அந்த படகுல உட்கார்த்தி வச்சு அவன் அவன் கொண்டு போற மாதிரி. இன்னும் கூட உண்டு, ஏதாவது ரெண்டாவது சொன்ன உதாரணம் சாமர்த்தியம் இல்லாது, முதல்ல சொன்ன உதாரணம் ஞானம் இல்லாதவனுக்கு, ரெண்டாவது சொன்ன உதாரணம் ஞானம் இருந்தா கூட நமக்கு சாமர்த்தியம் இல்ல. என்ன இப்போ நாம பெருமாள் போய் பிரார்த்திக்கணும், எனக்கு அப்பா விழுந்து சேமிச்சு எனக்கு இனிமே அடுத்த ஜென்மம் வேண்டாம் நீ ஏற்றுக்குரு அப்படின்னு நாம சொன்னா போறாதா அப்படின்னு இல்ல. அதுக்கு என்ன ஞானம் வேணுமோ எப்படி முறையா பண்ணணுமோ அந்த ஞானம் உடையவர்கள் வழியா போனோம். அதுக்கான நமக்கு சாமர்த்தியம், நமக்கு நம்மளா போயிட்டு சரணாகதி பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்ல. மூணாவது என்னன்னா நமக்கு ரெண்டுமே இல்ல, ஞானமும் இல்ல சாமர்த்தியமும் இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி கூட பகவான் இருந்தா கூட பகவான் நம்மளை அனுகிரகிப்பான். எப்படின்னா ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜாவுக்கு உசந்ததான பழங்கள் தான் யாரோ கொண்டு கொடுக்குறா, ஒரு 100-150 பழம் வந்திருக்கு ராஜாவை பார்க்கறதுக்கு கொண்டு கொடுக்குறான். 150 பழத்தையும் ராஜாவை சாப்பிட போறான். அவன் என்ன பண்றா, தன்னுடைய வேலைக்காரன் 4 பேருக்கு இந்தப்பா ஆளுக்கு நீங்க 2 பழம் எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்றான். அந்த வேலைக்காரன் ஆத்துக்கு கொண்டு வரான், ஆத்துக்கு கொண்டு வந்தா அவனுடைய குழந்தைகள் இருக்க, அந்த குழந்தைகள் அந்த பழத்தை சாப்பிடும். உசந்ததான எந்த பழத்தை ராஜா சாப்பிடறானோ அந்த பழத்தை அந்த ராஜா யாருன்னு கூட தெரியாத அந்த குழந்தைகள் சாப்பிடுது. அந்த மாதிரி பகவானுக்கு துல்லியமான ஆனந்தம் நமக்கும் கிடைக்கும். ஆனா அந்த பகவான் யாருன்னு கூட தெரிய வேண்டாம், அதை காமிச்சு கொடுக்கறது இதா இருந்தா போறோம். ஆற்று அந்த சேவகன் போல ஒரு ஆச்சாரியன் இருந்தா போறோம். புங்கே போகான் அவீத நிருபா சேவகசிய அர்பகாதி, அவிதித கிருபா, ராஜா யாருன்னு தெரியாத சேவகனுடைய அர்பகங்கள் குழந்தைகள் போகங்கள்லாம் அனுபவிக்கலையா, அதனால தத்சம் பிராப்தௌ பிரபவதி ததா தேசிகோமே தயாளு. அதனால உன்னை அடைவதற்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆச்சாரியனுடைய கிருபை இருந்தா போதும். அதனால ஆச்சாரியனை ஆசிரியமானா இந்த ஆச்சாரியா நமக்காக பரிந்து பேசி அவ பெருமாள்கிட்ட நம்மள சேர்த்திப்பான். ஆனா இங்க ஒரு சின்னதா சம்சயம் வரலாம். சுவாமி தேசிகனே சில்லற ரகசியங்கள்ல ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு தங்கம் அல்லன் அப்படின்னு சொல்றாரு. ஆச்சாரியாவும் இந்த ஜீவ தசையில் தான் இருக்கா, நாமளும் இந்த ஜீவ தசையில் இருக்கோம், சுவாமி தேசியன் சாட்சிக்க ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு சரணாகதி பண்ண முடியாது. எதுக்கு நாம ஆச்சாரியாள்கிட்ட பண்ணணும், டைரக்டா பெருமாள்கிட்டயே பண்ணிட்டா என்ன அப்படின்னு. ஆனா அதே இடத்துலயே அடுத்த ரெண்டு லைன் கழிச்சு ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் தஞ்சம்னு சொல்லிட்டு நாமளை வந்து நம்முடைய ஆச்சாரியனை நம்மள மாதிரி நம்ம நினைக்க கூடாது. ஆச்சாரியன் யாருன்னா நம்மளை காட்டில் உசந்தவர், நம்மளை போலதான் அவரும் ஆச்சாரியன், நம்மளை போலதான் அவருக்கு கண்ணு காயும் காதும் மூக்கு இருக்கு, நம்மளை போல அவரும் மனுஷர் அப்படின்னு நினைச்சா அது மகா பாபம். அந்த ஆச்சாரியன் நம்மளை காட்டிலும் வசந்தவர். எப்படி வசந்தவர்னா, ஆச்சாரியன் யாருன்னா அவர் தான் சாட்சாத் பகவானாவே நினைக்கிறோம். ஆச்சாரியனை பகவானா நினைக்கிறதுக்கு முடியுமா? நாம பகவான்னா பகவானுக்கு எத்தனையோ சக்திகள் உண்ட, அதெல்லாம் நம்ம ஆச்சாரியாளுக்கு பண்ண முடியுமா, பகவானா நினைக்க முடியுமான்னா? பகவான் என்னென்ன காரியங்கள் பண்றானோ, பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் உள்ள எட்டு சாமியங்கள், இதையும் சுவாமி தேசிகனே தான் சாதிச்சிருக்கேன் நாச விம்சதி அப்படின்ற ஒரு கிரந்தத்துல. அஜ்ஞானத்வாந்தரோதாத் அகபரிஹரணாத் ஆத்மசாம்யாவகத்வா ஜன்மத்வம் ஜன்ம பிரதகரிமதயா திவ்ய திருஷ்டி பிரபாவாத் நிஷ்பிரத்யூஹாந்ருஷம் ஸ்யாத் நியதரசதயா நித்யசேஷித்வயோகாத் ஆச்சாரியசத்பிஹி அப்ரத்யுபகரணதியா தேவவத் ஸ்யாதுபாஸ்யா. ஆச்சாரியா சத்பிஹி அப்ரத்யுபகரணதியா தேவவத் ஸ்யாதுபாஸ்யா. ஆச்சாரியனை சாட்சாத் தேவதை போல, சாட்சாத் தேவதைனா பகவானை போல விசாரிக்கணும், அப்படிதான் உபாசனை பண்ணணும். ஏன்னா அது சிஷ்யனுடைய கிருத்தியம். சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்ல முக்கியமான கிரந்தம் ரகசியத்ரயதாரண். ரகசியத்ரயன்றது நமக்கு சமாசீனம் ஆன போது குரு உபதேசிக்கிற மந்திரங்கள், அஷ்டாட்சரம், திருவஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகங்கள், இவைகளுடைய அர்த்தத்தை சொல்ல வந்ததுதான் அந்த கிரந்தம். அதே கடைசியில ஆச்சாரிய கிருத்தியம் என்ன, ஆச்சாரியம் என்ன பண்ணணும்னா சொல்லிட்டு சிஷ்ய கிருத்தியம் என்னன்னு சொல்ற சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த சிஷ்ய கிருத்தியத்துல என்னன்னா கடைசியில சாதிக்கிறச்ச அத்தியாசீன துரங்க வக்ர விலச ஜிஹ்வாக்ர சிம்மாசனாது ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அன்யான் ந மன்யாமகே யஸ்யாசௌ பஜதே கதாசித் அதகத் பூமா ஸ்வயம் பூமிகா மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய நாராயணா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சிஷ்ய கிருத்தியாதிகாரத்துல கடைசியில் இருக்கிற ஸ்லோகம். சாட்சாத் பகவான் ஆச்சாரியனுடைய நாக்குண்ட அக்ரபாகத்துல ஏறி அமர்ந்து அவன் உபதேசிக்கிறான். அப்படிப்பட்ட ஆச்சாரியருடைய நாக்க சிம்மாசனமாக உடைய, அதாவது பகவானை தன் சிம்மா நாக்கு என்ற சிம்மாசனத்தில் இருத்திய ஆச்சாரியர்களை காட்டிலும் வேற தேவதையே இல்லை. இந்த நாராயணன் என்ன பண்றான்னா, சாகரத்துல முழுகி இருக்கால இந்த லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் சம்சாரிகள் இவர்களை பவார்ணவ சமுத்தாரனாய, பவம் என்கிற சம்சாரம் என்கிற அர்ணவம் கடல், இதிலிருந்து உத்தரணம் பண்ணுவதற்காக இவன் என்ன பண்றான்னா இவனே ஆச்சாரியனா அவதரித்திருக்கிறான். அஜகத் பூமா கதாச்சித்தே அஜகத் பூமா, தன்னுடைய பெருமைகளை ஒன்றும் குறையில்லாமல் ஒன்றுத்தையும் விடாம எவன் ஆச்சாரியனுடைய உருவாக வந்து அவதரித்திருக்கிறானோ அந்த ஆச்சாரியன். நான் இப்ப என்ன தெரிகிறது இதுல இருந்து, ஆச்சாரியன் தான் சாட்சாத் பெருமாள். இந்த பெருமாள் ஆச்சாரியனுக்கு உள்ள சாமியன்னதான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகம். எட்டு குணங்கள் அஜ்ஞானத்வாந்தரோதாது. பெருமாள் என்ன பண்றான்னா, அஜ்ஞானம் என்கிற இருளை போக்குகிறான். அஜ்ஞானம் நம்முடைய இருள், அதை எப்படி போக்குறான்னா, அகம் அஜ்ஞானஜன் தமஹா நாசயாமி. கீதையில சொல்ற வார்த்தை நாசயாமி ஆத்மபாவையா, அஜ்ஞானம் என்கிற இருளை நான் போக்கடிக்கேன்னு பகவானே கீதையில சொல்றிருக்கிற வார்த்தை. ஆச்சாரியனும் அஜ்ஞானன்ற தமசை போக்குற ஆச்சாரியனுக்கு இன்னொரு திருநாமம் குருன்னு சொல்ற இன்னொரு பரியாய சொந்தம். இந்த குருன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, மு அப்படின்னா அந்தகாரத்தை சொல்றது, ரு அப்படின்னா அதை போக்கடிக்கிறத சொல்றது. அப்படிதான் சொல்லுமானா, குனா அர்த்தம் இப்படிமானா, இதெல்லாம் எட்டிமாலஜிக்கல் மீனிங். நிருப்தி, எல்லா சப்தங்களுமே அந்த தாதுக்கள் இருந்து வந்ததுன்னு சொல்றவர் இது. அதனாலதான் இந்த கூன்ற சப்தத்தினால அந்தகாரத்தையும், ரு அப்படின்ற சப்தத்தினால அந்த போக்கடிக்கிறதையும் சொல்லி, இந்த அஞ்ஞானம் என்கிற அந்தகாரத்தை போக்கடிக்கிறபடியினால அவனை குருன்னு சொல்றோம். குரு குஷப்தந்தகாரஸ்யான் ருஷப்தன் நிவர்த்தக அந்தகார நிரோதித்வாத் குருரி அபிதீயதே அப்படின்னு. அஜ்ஞானம் என்கிற இருளை போக்கடிப்பது என்பது பெருமாளுக்கும் ஆச்சாரியருக்கும் உள்ள துல்லியமான ஒரு குணம். அஜ பரிஹரணாது, பாபத்தை போக்கடிக்கிற. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. எவ்வளவு கொடுமையான புத்தி உடையவனா இருந்தா கூட, துஷ்டனா இருந்தா கூட, ஹரிஹின்னு சொன்னான்னா போறோம், அவன் நினைச்சா கூட போறோம், அவனுடைய பாபங்கள்லாம் போகும். ஹரின்ற புறத்து சப்தத்துக்கே ஹரதீதி ஹரி, எல்லாத்தையும் போக்கடிக்கிறது, எதா நம்முடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிப்பவன். எதிர்ச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தியவகி பாவகான்னு உத்தரார்த்தம். ஹரின்னு சொன்னாலே பாபம் போயிடுமா அப்படின்னா, தெரியாம தொட்டா கூட நெருப்பு சுடதான சுடும். நெருப்பை சுடுறதுன்றது எப்படி அதனுடைய சுபாவமோ அந்த மாதிரி அவனை போட்டு நம்மளை அவனுடைய திருநாமத்தை சொன்னால் அவளுடைய பாபத்தை போக்குவது என்பது அவனுடைய சுபாவம். அதனால அப்பெருமாள் நமக்கு நம்முடைய பாபத்தை போக்கடிப்பவன். ஆச்சாரியனும் அப்படிதான். அகபரிஹரணத்துவம் எப்படின்னா, க்ஷத்ரபந்துன்னு ஒருத்தருத்தான், ரொம்ப பாபி, பாபிஷ்டன். அவன் என்ன பண்ணான்னா, பாபமே பண்ணி இருந்தவனை அவனுக்கு நாரதர் உபதேசம் பண்ணி அதனால அவனுக்கு மோட்சத்துக்கு வந்தான் அப்படின்னு. அதனால அவனுக்கு பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சாரோ. வால்மீகி ரிஷியும் அப்படிதான் சொல்றது, நாரதருடைய உபதேசத்தினாலதான் வெறும் காட்டுல ஒரு வேடவனா இருந்த ரிஷி மனுஷியன் பின்ன ரிஷியாகி வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். அதனால பாபகரத்துவம் அப்படின்றது ரெண்டு பேருக்கு சாமியம். ஆத்ம சாமியா ஆவகத்வாது, பெருமாள் என்ன பண்றான்னா, நமக்கு மோட்சத்தை கொடுத்து நம்மை அவனுக்கு துல்லியமாக ஆக்கி வைக்கிறான். அவனுக்கு என்னென்ன போகங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம், நாம இங்க ரெண்டு கை ரெண்டு காலோட இருக்கோம், மோட்சத்துல போனா நமக்கு நாலு கை உண்டு. அதான் நம்முடைய உண்மையான சுரூபம், ஜீவாத்மாவுடைய உண்மையான சுரூபம். அவனுக்கு துல்லியமா நமக்கு, அவன் எப்படி சர்வஜ்ஞனோ நாமளும் எப்படி சர்வஜ்ஞன் ஆயிடுவோம் அங்க மோட்சத்துக்கு போனா. இதம் தர்மியம் உபாசிரித்த மம சாதர்மியம் ஆகட்டா அப்படின்ற கீதாச்சாரியன் பகவான் கிருஷ்ணன், இதை ஆசிரியத்து இதை இந்த உபாசனை பண்ணி எனக்கு துல்லியமா வந்துடுறார் அப்படின்னு. அப்படி ஆத்ம சாம்யாவகத்துவம், தனக்கு துல்லியமான ஒரு ரூபத்தை தருவது, தன்னை போன்ற தன்மையை உண்டாக்குவது, அது பகவானுக்கு இருக்கு. குருவும் ஆச்சாரியனும் அப்படிதான், தனக்கு துல்லியமான ஆச்சாரியர், தனக்கு துல்லியமாக தனக்கு அவனுக்கு ஞானத்தை கொடுத்து தன் அளவுக்கு அவனையும் உசர்த்தி வைப்பது. அவனும் நாளைக்கு போய் நாலு பேரை உபதேசிக்கும்படி என்ன தனக்கு துல்லியமா ஆக்குறது. ஆத்மசாமியாவகத்வாத் ஜன்ம பிரத்வம்சி ஜன்ம கரிம பிரதகரிமத்தயா. இப்ப இருக்கிற ஜென்மத்தை போக்கி புது ஜென்மத்தை தருவது என்கிற ஒரு பெருமை. இப்ப இருக்கிற ஜென்மத்தை போக்குறதுன்னா என்னதுன்னா, இப்ப இருக்கிற ஜென்மம் சாதாரண மனுஷ ஜென்மமா இருக்கு, இதை போக்கடித்து தன்னை ஆசிரித்தவர்களுக்கு திவ்யாத்மஸ்வரூபத்தை அடைந்து பெருமாளை ஆசிரிச்சிருந்தா அவளுக்கு புதுசா ஒரு ஜென்மம். இங்க லோகத்தில் இருக்க ஜென்மம்லாம் இந்த சரீரம் தான், எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அழிய வேண்டியதுதான். ஆனா ஸ்ரீவைகுண்டத்துல போய் ஒரு சரீரம் கிடைச்சதானா அங்க ஒரு பிறப்பு, ஸ்ரீவைகுண்டத்தில் பிறத்தவமானால் பிறக்கிறதுனா அங்க போய் சேர்ந்தவானால் அதுக்கப்புறம் ஒரு காலத்திலும் நாசம் இல்லை. அங்க போச்சுன்னா திரும்பி வர வேண்டிய அவசியமே கிடையாது, வர வேண்டிய முடியாது. ஏணி வச்சு ஏற்றி விட்டுட்டு நல்லா ஏணி வாங்கிடுவான், மேல ஏற்றி விட்டுட்டு ஏணி வாங்கிறதுனா கீழே இறங்க முடியாத படிக்கு. அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் நமக்கு ஒரு புது ஜென்மத்தை கொடுக்கிறார், நம்மளை கொண்டாச்சு. அதுபோல பெருமாளும் நமக்கு புதுசியான ஒரு ஜென்மத்தை கொடுக்கிறார். ஆச்சாரியனும் அப்படிதான், ஆச்சாரியனிடத்துல போய் ஆசிரியமானா இன்னைக்கு சாதாரண மனுஷனா இருக்கிறவ அவரிடத்துல போய் சமாசீனம் பண்ணிண்டா நாம வைஷ்ணவாலா ஆயிடுவோம். வைஷ்ணவாச்சுன்னா அது ஒரு புது ஜென்மதான். அது ஜென்ம பிரத்வம்சி ஜென்ம, அது மாத்திரம் இல்ல, சகி வித்யாத ஜனயதி அப்படின்னு வாக்கியங்கள் சொல்றது. புதுசா ஒரு கல்வியை கொடுத்து, குரு கல்வியை கொடுத்து என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஒரு புது கல்வியை கொடுக்கறான். இத்தனை நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமே, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்னு இதுவரைக்கும் பண்ண தப்பெல்லாம் ஒழிச்சு கட்டி புதுசா எப்பவுமே நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய படிக்கணும், இதை கத்துக்கலாமா அதை கத்துக்கலாமான்னு தெரியறத இதெல்லாம் குரு கொடுக்கிற ஜென்மம், புதிய ஜென்மம். அதனால ஜென்ம பிரத்வம்சி ஜென்ம பிரதகரிமிதையா திவ்ய திருஷ்டி பிரபாவாத, திவ்யமான திருஷ்டியை கொடுக்கிறான் பகவான். எங்க திவ்ய திருஷ்டியை கொடுக்குறா அப்படின்னா, இங்க இருக்கிறச்ச நமக்கு ஒன்றும் பார்க்க முடியாது, நம்ம கண்ணு ஊன கண்ணால இதுதான் தெரியும். மோட்சத்தை கொடுத்துட்டாங்கன்னா அங்க போயிட்டோம்னா நமக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம், அங்க உட்கார்ந்த இடத்துல என்னென்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனா நமக்கு அதெல்லாம் புத்தி போகாது, அங்க போய் பகவானையே சேவிச்சுட்டு இருப்போம், பெருமாளையே சேவிச்சுட்டு இருப்போம், அவ்வளவுதான். ஆனா நமக்கு சர்வஞ்ஞத்துவம் உண்டு, திவ்ய திருஷ்டி அங்க போனா கிடைச்சிடும். ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா நமக்கு திவ்ய திருஷ்டியை கொடுக்குறாரு. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னவோ தப்பா புரிஞ்சுட்டு இருப்போம், ஆனா அதெல்லாம் தப்பு, இப்படிதான் புரிச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு புதுசா ஒரு எப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஒரு புதிய அறிவை கொடுக்கிறது. திருஷ்டின்ற சப்தத்துக்கு ஞானம்னே அர்த்தம். அதனால திவ்யமான ஞானத்தை, பகவத்விஷேகமான ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆச்சாரியர். அதனால திவ்ய திருஷ்டி பிரபா பிரதானத்துவம் அப்படின்றது ஆச்சாரியனுக்கும் உண்டு, பகவானுக்கும் உண்டு. நிஷ்பிரத்யூக ஆண்டு சம்சியம், ஆண்டு சம்சியம்னா கருணை, நிஷ்பிரத்யூகம் தடங்கலற்றதான கருணை. தடங்கலற்றதான கருணைனா என்னன்னா எவ்வளவு பாபம் பண்ணா கூட அந்த பகவான் பொறுக்கலாம். அந்த காகாசுர விருத்தாந்தத்துல தெரியுமே, பதாரகமபி காகுஸ்தா கிருபையா பரியபாலயதே, சாட்சாத் பிராட்சி தேவை அபசாரப்பட்டவன் காக்காசுரன் சீதா பிராட்டி. தப்பான வழியில பிராட்சியிட்ட போய் அம்மாட்ட போய் அழகா தோணுமா, லோக ஜெகன் மாதா. ஆனா அவனை கூட என்ன பண்ண, காக்காசுரனை கூட மன்னிச்சு பகவான் விட்டுட்ட. அப்படிப்பட்ட கருணை நிஷ்பிரத்யூகாதிசம் சாது. அதுபோலதான் ஆச்சாரியாலும் தடங்கலிஷ்ட கருணையை உடையவர்கள். அவ அந்த கருணையினாலதான் நமக்கு இதெல்லாம் உபதேசிக்கிறான். நியத ரசதையா சாட்சாத் பகவான் எப்பொழுதும் அபர்யாப்தாமிருதர், ஆறாத அமுதர், எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் தோணும், அவனுடைய குணங்களை கேட்டுட்டே இருக்கலாம் தோணும். ரசோபை சாக, சாட்சாத் ரசனே அவன், அவனே ரசஸ்வரூபம், அதை எத்தனை அனுபவிச்சாலும் தீராது, நியதமான எப்பொழுதும் ரசத்தை உடையது. அந்த மாதிரிதான் ஆச்சாரியர் அத்த பரத்திர சாபி, இங்கேயா இருந்தாலும் அங்கே இருந்தாலும் ஆச்சாரியன் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தில் யாராவது பரமபதம் போயிட்டான்னா, வா பரமபதம் போனான்னு முதல்ல சொன்னா கூட கடைசியில் என்ன சொல்றதுன்னா, ஆச்சாரியனுடைய திருவடிகளை அடைந்தார்னா பிரயோகம், அங்க போய் நமக்கு ஆச்சாரியனா முக்கியம். அதனால அங்கேயும் ஆச்சாரியன் நமக்கு ரசமா இருக்கக்கூடியவர். நீத்தர சத்தையா இங்க இருக்கையும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், அங்க போனாலும் ஆச்சாரியன் திருவடியை ஆசிரியிருக்கலாம். நீத்தர சத்தையா நித்திய சேஷித்வயோகாத், பகவான் சர்வசேஷி, இந்த லோகம் எல்லாத்துக்கும் அவன்தான் சேஷி, நாம எல்லாரும் அவனுக்கு அடிமை, சேஷபூதர்கள். அத மாதிரிதான் ஆச்சாரியனும், ஆச்சாரியன் விஷயத்தை நாம என்னைக்கும் சேஷால் தான், நாம அடிமைதான், ஆச்சாரியன் தான் சேஷி. அதனால ஆச்சாரியா சத்திகி, நல்ல சிஷ்யர்களால அப்பிரத்யுபகரணியா, அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னா நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது, கைமாறு இல்லாம அவன் பண்ணதற்கு நம்மால ஒண்ணும் முடியாது அப்படின்ற புத்தி வேணும். ஏற்றி மனத்தையில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். நம்ம மனசுல அஞ்ஞானம் என்கிற இருளை போக்கி நம்ம மனசுல ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருக்கான அப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு திருப்பி உபகாரமா நான் என்ன பண்றேன்னா, அவருக்கு நான் மாதா மாதம் இந்த ரூபா கொடுக்கறேன், அவரை போய் நிச்சபடி சேவிச்சுட்டு வர்றேன்னா இதெல்லாம் ஒரு கைமாறும் இல்லை. அந்த அவனுக்கு என்ன கைமாறுன்றத பெருமாளுக்கு சாட்சாத் சர்வஞ்சனான பெருமாளுக்கே தெரியாதா. என்ன பண்ணணும்னா ஆச்சாரிய விஷயத்தை மாலை பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், போற்றி உகப்பதும் புத்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும். நம்ம ஆச்சாரியனுடைய பெருமைகளை போற்றி ஓர்க்கணும், அவளை பெருமைகளை பேசணும், அவ சொன்னதெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கணும், புந்தியில் கொள்வதும் அப்புறம் பொங்கு புகழ் சாட்சியம் வளர்ப்பதும், அவளுடைய புகழ வளர்க்கணும். இதெல்லாம் பண்ணா, இதெல்லாம் ஆச்சாரியன் முன்னாடி கொடுத்தான ஞானம், அதுக்கு லவலேசம் கூட இல்லை, சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கு. நான் முன்னாடி அவட்டே ஆச்சாரியிட்டே நமக்கு கிடைச்சதே அந்த அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதான ஞானம், அப்படிப்பட்ட அந்த ஞான தெய்வத்தை ஏற்றி வைத்ததுக்கு ஆச்சாரியன் விஷயத்துல ஒரு கைமாறும் நமக்கு கிடையாது. அதனால ஒரு விதமான கைமாறும் இல்ல, நாம என்னவோ ஆச்சாரியன் சேவிக்கிறது மட்டும்தான் நம்மால முடியும் அப்படின்னு அந்த ஆச்சாரியனை தேவவத் சாட்சாத் பகவான போல ஆச்சாரியனை உபாசனை பண்ணணும். ஏன்னா பெருமாள் நமக்கு என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஒரு புத்தகத்துல ஒரு கிரந்த உபகார சங்கரன்ற கிரந்தத்துல பெருமாள் பண்ண உபகாரங்கள்லாம் எடுக்கிற, அதுக்கெல்லாம் நம்ம திருப்பி ஒண்ணு நம்மளால பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் இந்த ஆச்சாரிய விஷயத்தையும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னா, ஆச்சாரியத்துல மறுபடியும் சேவிச்சுட்டு ஆச்சாரியுடைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆச்சாரியுடைய தேவ பகவான போல நினைக்கணும். அதனாலதான் சுவாமி குமார வரதாச்சாரியர் வேதாந்த தேசிக பிரபத்திகி அப்படின்ற இந்த கிரந்தத்துல சுவாமி தேசிக நடத்திலேயே சரணாகதி பண்ற இந்த ஸ்தோத்திரத்துல 10 ஸ்லோகம், ஆனா 10 ரத்னம், 10 ஸ்லோகங்களும் 10 ரத்னம், பலவிதமான அர்த்தங்களும் அர்த்த கம்பீரம் உள்ளதும். அப்படிப்பட்டதான் இந்த ஸ்லோகத்தை எல்லா ஸ்லோகத்திலும் கடைசியில வரும், வேதாந்த சூரி சரணவு சரணம் பிரபத்தியேன், வேதாந்த சூரியன்னு சுவாமி தேசிகன் சொன்னான், அவருடைய சரணங்கள்ல நான் சரணமடைகிறேன் அப்படின்னு 10 ஸ்லோகத்துக்கு கடைசியில் வரும். பாக்கி இந்த 3 பாதங்களும் இந்த திருவடிகளுக்கு, சுவாமி தேசிகனுடைய திருவடிகளுக்கு அடைமொழிகள், விசேஷணங்கள் தான் இந்த ஸ்லோகத்துல எல்லாத்துக்கும். அப்படிப்பட்டதான் இந்த வேதாந்த தேசிக பிரபத்தி என்கிற இந்த கிரந்தத்தை நாம இனி வர திருவோணங்கள்ல அனுபவிப்போம். அடியார்களுடன் கூடியிருந்து அனுபவிக்கிறதுன்றது, ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ஸா பல சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச வாழ்க்கை இந்த செயல்சாலே அர்த்தம் புரியும். சம்ஸ்கிருதம் தெரியாத வாழ்க்கை சம்ஸ்கிருதம் இருக்கிறத தமிழ்ல சொல்லணும். ஆனா இது எதுக்குன்னா, நாம சேமிச்சு எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள்ல பல உபன்யாசங்கள் கேட்கிற வாழ்க்கை, இதை சேமிச்சு எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் மாதிரி அடியாரோடு சேர்ந்து பகவான் அனுபவிக்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அதுதான் நாம இனி வரப்போறாங்க சிரவணங்கள்ல பண்ண போறோம். உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அடியேனும் அந்த தேசிக பிரபத்தியோட அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு தடங்கள் இல்லாமல் நடக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இதோடு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நமஹா.